الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل الصالحات وعمل صالحا فلهم أجرهم عند ربهم فلا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை உலகத்தில் படைக்கும் பொழுது இந்த உலகில் வாழக்கூடிய அவர்கள் அச்சமற்றவர்களாக கவலையற்றவர்களாக பசியற்றவர்களாக நிம்மதியானவர்களாக உலகத்திலே வாழ வேண்டும் என்ற தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தான். அன்புக்குரியவர்களே, அப்படி அனுப்பப்பட்ட மனிதர்கள் உலகில் வாழும் பொழுது அவர்கள் அச்சமற்றவர்களாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். எந்த ஒரு மனிதனாலும் இன்னொரு மனிதனுக்கு அச்சுறுத்தல் என்பது ஏற்படக்கூடாது. மனிதர்கள் அஞ்சுவது என்பது தங்களை படைத்த ரப்புக்கு மட்டுமே அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவன் மற்றொருவனை அச்சுறுத்துவதோ பயமுறுத்துவதோ அச்சங்காட்டுவதோ போன்ற எந்த விதமான காரியங்களிலும் உலகத்தில் ஈடுபட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் உலகத்தில் படைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுதந்திரமான மனிதனாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு மனிதனும் அவன் அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து தன்னை படைத்த ரப்பை விளங்கி அந்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவன் உலகத்திலே ரப்புல் ஆலமீன் வாழ்வதற்குரிய வழிமுறைகளா எதை கற்றுக் கொடுத்திருக்கின்றானோ அந்த வழிமுறைகளை பின்பற்றி நடந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் மேற்கொண்டு வாழும் பொழுது அவன் உலகத்திலே எந்த விதமான அச்சமோ அல்லது எந்த விதமான கவலையோ அல்லது யாருக்குமே யாருக்காவது மிரட்டலுக்கோ பயப்படக்கூடிய சூழ்நிலையோ அவனுக்கு உருவாகிவிடக் கூடாது என்ற நிலையில் உலகத்திலே மனிதர்களை சுதந்திரமான மனிதர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான், படைத்து வைத்தான். ஆனால் அருமைக்குரியவர்களே, உலகத்திலே எங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகள் தலை தூக்க ஆரம்பிக்குமோ அங்கெல்லாம் அந்த இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகள் மற்ற எல்லா மக்களையும் தங்களுடைய கொள்கையை சார்ந்தவர்களை தவிர மற்ற எல்லா மக்களையும் அச்சமுறுத்தி பயமுறுத்தி உலகத்திலே வாழ வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உலக வரலாறுகளை கண்டிருக்கின்றோம், உலக வரலாறுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் பெருமானாருடைய வழிமுறைக்கும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்களோ அந்த சூழ்நிலைகளில் மட்டும்தான் முஸ்லிம் அல்லாத அனைத்து இனத்தவர்களும் முஸ்லிம்களை தவிர மற்ற அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்பதை உலக வரலாற்றினுடைய முஸ்லிம்களுடைய ஆட்சி காலத்தில் நாம் பார்க்கின்றோம். பெரும்பெரும் வரலாற்று ஆய்வாளர்கள், கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு வரலாறுகளிலே உலகத்திலே யூதர்கள் எல்லா ஆட்சியாளர்களாலும் எல்லா விதமான அட்மினிஸ்ட்ரேட்டர்களாலும் யூதர்கள் பாதிக்கப்பட்டார்கள். உலகத்திலே யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்த காலம் என்றால் அது ஹதரத் உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலம் தான். உலகத்திலே யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்த காலம், அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி எங்கெல்லாம் இஸ்லாம் அல்லாத ஆட்சிகள் நடந்ததோ, முஸ்லிம்களுடைய ஆட்சி அல்லாத ஆட்சி நடந்ததோ அங்கெல்லாம் யூதர்கள் அழைக்கழிக்கப்பட்டார்கள், தொந்தரவு செய்யப்பட்டார்கள் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் ஆணித்தரமாக ஆதாரப்பூர்வமாக குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, உலகத்திலே சிலுவை யுத்தம் என்று யுத்தம் நடந்தது, கிருசேட் வார் என்று சொல்லக்கூடிய யுத்தம், முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக நடந்த யுத்தம். அந்த யுத்தத்திலே கிறிஸ்தவர்கள் இன்று சமாதானத்தை போதிக்கக்கூடியவர்களை போன்றும் சாந்தியும் சமாதானத்திற்காக பாடுபவர்களை போன்றும் உலகத்திலே நாடகமாயிரி கொண்டிருக்கக்கூடிய உலக கிறிஸ்தவர்கள் உலகளாவிய அளவிலே முஸ்லிம்களுடைய இரத்தத்தை எந்த அளவுக்கு உலகத்திலே ஓட்டினார் என்றால், ஸ்டானி கிரஹாம்பெல் என்ற ஒரு வரலாற்று பேராய்வாளர் குறிப்பிடுகின்றார், முஸ்லிம்கள் வாழ்ந்த பகுதிகளிலே கிறிஸ்தவ சிலுவை யுத்தம் எங்கெங்கெல்லாம் நடந்ததோ கரண்டைக்கால் அளவுக்கு முஸ்லிம்களுடைய ரத்தத்தில் தான் அவர்கள் நடந்து போய் சிலுவை யுத்தத்தை நடத்தினார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அந்த அளவுக்கு எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி முஸ்லிம்களுடைய ஆட்சி நடந்ததோ அங்கு மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். எங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான ஆட்சிகள் மேற்கொண்டனவோ அங்கே முஸ்லிம்கள் மட்டுமல்ல மற்ற மக்களும் அவர் ஆட்சியாளர்களால் பாதிக்கப்பட்டார்கள், அச்சமுறுத்தப்படப்பட்டார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள். இதைத்தான் வரலாறுகளை பார்க்கின்றோம். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அச்சமுள்ள, அச்சத்திற்கு ஆளாக்கப்படக்கூடிய, மிரட்டலுக்கு ஆளாக்கப்படக்கூடிய, அதாவது கஷ்டத்திற்கும் பயத்திற்கும் கவலைக்கும் ஆளாக்கப்படக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இந்திய முஸ்லிம்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே நரேந்திர மோடி ஆட்சியாளராக வந்து விடுவாரோ, குஜராத்திலே நரங்கேற்றிய அநியாயங்களையும் நாராசாரங்களையும் நரபலிகளையும் இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தி விடுவாரோ என்ற அச்ச உணர்வு முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. என்றைக்கு அவர் பிரதம வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அன்றிலிருந்தே சங்பரிவாருடைய குக்கரிப்புகள் மிக வேகமாக ஆரம்பித்து விட்டன. நாங்கள் ஊருக்கு ஓர் அனாதை நிலையங்களையும் ஊருக்கு ஓர் அகதிகள் முகாம்களையும் ஏற்படுத்துவோம். எப்படி குஜராத்திலே ஒரே இரவிலே ஒரு பெரிய பெயிண்ட் தொழிற்சாலையுடைய ஓனர், ஒரு பெயிண்ட் தொழிற்சாலை நடத்தி வந்த ஒரு முஸ்லிம், ஒரு அதனுடைய முதலாளி, பல நூறு மக்களுக்கு தன்னுடைய தொழிற்சாலையிலே வேலை கொடுத்தவர் ஒரே இரவிலே நடுத்தரவிலே அலுமினிய தட்டை ஏந்தி கொண்டு அகனா அகமதாபாத்தினுடைய அகதிகள் முகாமுக்கு அனுப்பப்பட்டாரோ, அதே போன்று முசஃபர் நகரிலே ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள், ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, கேடுகட்ட முஸ்லிம் அரசியல்வாதிகள் ஒரு பகுதியிலே முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள். என்றைக்கு குஜராத்திலே அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான படுகொலைகளை, இனப்படுகொலைகளை அரங்கேற்றிய அமித் ஷா என்ற அயோக்கியன், நரேந்திர மோடியினுடைய வலதுகையாக இருந்தவன், அவன் என்றைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு யூபியினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டானோ, அவன் யூபியினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவுடன் முதன் முதலாக அவன் விசிட் செய்த இடம் முசஃபர் நகர். அந்த முசஃபர் நகரிலே அவன் கலவரத்தை ஆரம்பிக்கின்றார்கள், முஸ்லிம்கள் கொல்லப்படுகின்றார்கள், முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் என்ற செய்தி அந்த முசஃபர் நகரை சார்ந்த ஒரு முஸ்லிம் அமைச்சருக்கு தகவல் சொல்லப்படுகிறது. அந்த முஸ்லிம் அமைச்சர் அந்த எரிகிற வீட்டில் பிடுங்குறவரை லாபம் என்பதை போன்று அவன் நினைக்கிறான், உடனடியாக போய் தடுத்து விட்டால் முஸ்லிம்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் வளர விட்டு தடுத்துக் கொள்ளலாம் என்று அதிகாரிகளை தடுத்து விடுகின்றான். இப்போது போய் தடுக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் வீடுகள் எரியட்டும், இன்னும் கொஞ்சம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போய் தடுத்தோம்டா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் என்று ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கிய ஒரு அயோக்கிய அரசியல்வாதி, ஒரு அமைச்சராக இருப்பவன், அவனே காவல்துறை அதிகாரிகளை தடுத்து விடுகின்றான். ஆனால் என்ன நடந்தது? இவன் திட்டமிட்டது, இவன் ஓரளவு வளர விட்டு பிறகு அடக்கினால் நமக்கு ஓட்டு கிடைக்கும், முஸ்லீமுடைய ஆதரவு கிடைக்கும் என்று. ஆனால் சங் பரிவாருடைய சூழ்ச்சி என்பது, ஆர்எஸ்எஸ் சூழ்ச்சி என்பது அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட சூழ்ச்சி என்பதற்கு அர்த்தமுள்ள உதாரணமாக முசஃபர் நகரில் நடந்தது. அவர்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு முஸ்லீம்களுக்கு ஆபத்து ஏற்பட்டது, பேரழிவு ஏற்பட்டது. பிறகு ராணுவம் வந்தும், அமைச்சரே வந்தும், முதலமைச்சர் வந்தும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு, கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு, இனப்படுகொலைகளை நிறுத்த முடியாத அளவுக்கு அங்கே முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அகதிகள் முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கொக்கரிக்கின்றார்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் அகதிகள் முகாம்களை உருவாக்குவோம், ஒவ்வொரு மாநிலத்திலும் அகதிகள் முகாம்களை உருவாக்குவோம். நீ நினைக்கிறேன் நான் பெரிய படிச்சவனா இருக்கிறேன், அல்ல பெரிய முதலாளியா இருக்கிறேன், பெரிய ஓனரா இருக்கின்றேன், அல்ல பெரிய தொழிற்சாலையுடைய முதலாளியா இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். எப்படி ஒரு குஜராத்திலே அகமதாபாத்திலே ஒரு மிகப்பெரிய பெயிண்ட் தொழிற்சாலையினுடைய முதலாளியை ஒரே இரவில் அலுமினிய தட்டை ஏந்தி கொண்டு அகந்தி அகதிகள் முகாம் வாசலில் நிறுத்தி வைத்தோமோ, அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்திலும் அகதிகள் முகாம்களை ஏற்படுத்தும் என்று பிரவீன் தொகாடியா கொக்கரிக்கின்றான், உமா பாரதி கொக்கரிக்கின்றால், அத்வானி முதல் கொண்டு அத்தனை அயோக்கியரும் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அகதிகள் முகாம் ஏற்படுத்தப்படும் என்று. அருமை சகோதரர்களே, இது யாரை பயமுறுத்துவது? இது யாரை விரட்டுவது? இத்தகைய ஒரு பயத்திற்கும் இத்தகைய ஒரு மிரட்டலுக்கும் ஆளான சமுதாயமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைய தமிழகத்தில் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த விதத்தில் தான் நேற்றைய தினம் திருச்சியிலே மோடி பேசும்பொழுது கூட இதையே வலியுறுத்தி இருக்கின்றார். இங்கே முஸ்லீம்களை தாஜா செய்வதற்காக, முஸ்லீம்களை ஓட்டு வங்கியாக பயன்படுத்துவதற்காக எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியை காங்கிரசை சொல்லி இதெல்லாம் அவர்களுக்குள்ள சண்டை, காங்கிரசை அவர் திட்டுவதும் அவர் காங்கிரசை திட்டுவதும். ஆனால் இந்த இரண்டு அயோக்கியர்களுடைய அதிகார சண்டையிலே பாதிக்கப்படும் அப்பாவி சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே முஸ்லிம்களாக நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் கிடைத்த வழிமுறை என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட சூழலில் முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ் வழிகாட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது சகோதரர்களே, ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே சில மக்களை பற்றி குறிப்பிடுகின்றான், சில மக்களை பற்றி குறிப்பிடுகின்றான், குறிப்பிட்டு சொல்கின்றான் அவர்களை பற்றியெல்லாம், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எதை பற்றியும் கவலையும் பட மாட்டார்கள் என்று சொல்கின்றான் ரப்பல் ஆலமீன். அவர்களுக்கு எதற்கும் அஞ்சவும் மாட்டார்கள், எதை பற்றி கவலையும் பட மாட்டார்கள். நரேந்திர மோடி வந்து விடுவானா, வந்தால் என்ன ஆகும், இந்திய முஸ்லீம்களிடம் என்ன ஆகும், முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் என்ன ஆகும், முஸ்லீம்களுடைய கல்வி நிலை என்ன ஆகும். இன்னைக்கு அகமதாபாத்தில் குஜராத்தில் முஸ்லீம்கள் பேசுவதற்கு கூட தைரியம் இல்லாதவர்களாக, இன்னைக்கு இந்தியாவிலே சுதந்திர நாட்டிலே ஜனநாயக நாட்டிலே முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமையே இது போன்று நாம் கூக்குரலும் கத்துவதுதான். ஆஹா அடிக்கிறார்களே, ஐயோ மிதிக்கிறார்களே என்று கூக்குரலுவதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது. அந்த உரிமை கூட இல்லாமல் அகமதாபாத் முஸ்லீம்கள், குஜராத் முஸ்லிம்கள் எப்படி வாயடைக்கப்பட்ட மௌனிகளாக ஆக்கப்பட்டு விட்டார்களோ, அதுபோன்று இந்திய முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமே அப்படி வாயடைக்கப்பட்டு விடுவார்களோ, அடிமைகளாக ஆக்கப்பட்டு விடுவார்களோ, அகதிய முகாமுக்கு அனுப்பப்பட்டு விடுவார்களோ என்ற ஒரு அச்ச உணர்விலே இருக்கும் பொழுது ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் குர்ஆனிலே சில மக்களை பற்றி, அத்தகையவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எதற்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள், அவர்கள் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவர்களுக்கு எந்த அச்சமும் இருக்காது. எப்பொழுது உலகத்திலே அவர்களுக்கு என்று சில தன்மைகள் உருவாக்கிக் கொள்வார்களோ, அந்த தன்மைகள் உருவாகும் பொழுது அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள், யாருக்கு அஞ்சவும் மாட்டார்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் சகோதரர்களே. அப்படிப்பட்ட தன்மைகளை நமக்குள் நாம் உருவாக்கிக் கொள்வோம் என்றால், அப்படிப்பட்ட சிஃபாத்துகளை ரப்பல் ஆலமீன் சொல்லித்தரக்கூடிய அந்த குணாதிசயங்களை நமக்குள் நாம் உருவாக்கிக் கொள்வோம் என்றால், நிச்சயமாக மோடி அல்ல, மோடிக்கு அப்பவே வந்தாலும் சரி நாம் எவனுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே. பொய்யாக பொய்யை சொல்லி, புழுகாக புழுகை சொல்லி, அநியாயத்திற்கு பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி அந்த அயோக்கியர்கள் தங்கள் எப்படியாவது அந்த ஆட்சியை பிடித்து விட வேண்டும், பதவியை பிடித்து விட வேண்டும் என்று பொய்க்கு மேல் பொய், புழுகுக்கு மேல் புழுகு, அவதூறுக்கு மேல் அவதூறு, இப்படி எத்தனை நாளைக்கு யாரை ஏமாற்றி விட முடியும் நினைக்கிறார்கள் தெரியவில்லை. இப்படி வெட்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாமல், பொய் சொல்வதற்கு கொஞ்சமாவது வெட்கம் இருக்க வேண்டும், அந்த வெட்கம் கூட இல்லாமல் மேலும் மேலும் பொய் சொல்லி அப்பாய் மக்களை வழிகெடுக்கின்றார்கள். இந்த பொய்களுக்கு எல்லாம் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் வெற்றியை கொடுக்க மாட்டான். அப்படியே ஒரு கால் இந்த பொய் உலக நடைமுறையின் அடிப்படையிலே ஜெயித்து விட்டாலும் கூட, வெற்றி விட்டு விட்டாலும் கூட சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த தனித்துவங்களை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்வோம் எனால் நாம் எவனுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் ரப்பல் ஆலமீன் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எதை பற்றியும் அவர் அச்சப்பட மாட்டார்கள் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். யாரை சொல்கின்றான் அல்லாஹ், யாரை சொல்கின்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கின்றான், ஒவ்வொரு இடத்திலும் ஒரு தன்மையை குறிப்பிட்டு, இந்த தன்மை உங்களுக்குள் வந்துவிட்டால், இந்த குணாதிசயம் உங்களுக்கு வந்துவிட்டால், இந்த எண்ணம் உங்களுக்குள் வந்துவிட்டால், இந்த அடிப்படை குணம் உங்களிடத்தில் வந்துவிட்டால், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எதற்கும் அஞ்சவும் வேண்டாம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அந்த ஒரு சில விஷயங்களுக்கு முன்னால் சொல்லி காட்டுகின்றேன், எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தகைய ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அத்தகைய அனைத்து குணாதிசயங்கள் இருந்ததினால் அவர்கள் உலகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக, அச்சமற்றவர்களாக, கவலையற்றவர்களாக உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். ஒருமுறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போய்விட்டு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரும் வேலையிலே வழியிலே ஒரு இடத்துல ஓய்வெடுக்கின்றார்கள். ஓய்வெடுக்கும்போது சஹாபாக்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய பாலைவன பகுதி, எல்லா இடங்களிலும் மரம் இருக்காது, தூர தூரமாக அந்த கருவேல மரங்கள் இருக்கும், அந்த கருவேல மரத்தின் நிழலிலே ஒதுங்கலாம் என்று சஹாபாக்கள் அந்த ஓய்வெடுக்கும் இடத்திலே தூரம் தூரமாக தூரமுதமாக ஒதுங்கி கொண்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ஒரு கருவேல மரத்து அடியிலே போய் தனியாக போய் பெருமானா ஸல்லம் படுத்தார்கள். தங்கள் இடுப்பிலே வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தாளித்த மிகப்பெரிய ஆயுதமான அந்த அந்த வாள் என்ற ஆயுதத்தை, ஜிஹாதுக்கான ஆயுதத்தை எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தினுடைய ஒரு கைப்பிடியிலே மாற்றிவிட்டு கீழே படுத்து கிடந்தார்கள். அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு எதிரி வருகின்றான். பிரபலமான சம்பவம், ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் இருந்து நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான படிப்பினை ஊட்டக்கூடிய, நமக்கெல்லாம் ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவம். ஒரு எதிரி வருகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக படுத்திருக்கின்றார்கள், கையிலே வாளும் இல்லை, வாளும் மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பார்த்தான் இந்த நேரத்தில் போய் முகமது வெட்டினால் யாரும் அவரை காப்பாற்ற முடியாது என்று ஒளிந்து ஒளிந்து கிட்டே வந்து அந்த வாளை கையில் எடுத்து விடுகின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு படுத்திருக்கிறார்கள், அவருடைய நெஞ்சின் மீது தன்னுடைய வலது காலை வைத்து அழுத்தினான். பெருமானாருடைய புனிதமான நெஞ்சின் மீது தன்னுடைய வலது காலை வைத்து அழுத்தினான். தன்னுடைய அந்த வாளை, பெருமானாருடைய வாளை தன்னுடைய கையில் எடுத்தான். மையம் நாவுக்கு மின்னி, உன்னை இப்பொழுது யார் காப்பாற்ற முடியும், எவ்வளவு பெரிய அச்ச சூழ்நிலை, எவ்வளவு பெரிய பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலை, எவ்வளவு பெரிய மிரட்டல், கையிலே வாள், பெருமானாருடைய நெஞ்சின் மீது அவனுடைய வலதுகால் அழுத்தி வைத்துக் கொண்டு கேட்கின்றான், யார் பாதுகாக்க முடியும், உன்னை யார் காப்பாற்ற முடியும் இப்பொழுது என்று வாளை ஓங்கிய நிலையில் பெருமானாரத்தில் பேசுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தில் வீர வசனம் பேசவில்லை, பக்கம் பக்கமாக வசனம் பேசவில்லை, ஒரே வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ் என்று சொன்னார்கள், அல்லாஹ் என்று சொன்னார்கள், உன்னை யார் பாதுகாக்க முடியும் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் என்று சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, பெருமானாருடைய தக்வாவோடு, அவருடைய இறையச்சத்தோடு, அவருடைய தவக்குலோடு, அவர் உள்ளத்திலிருந்து பரிபூர்ணமான நம்பிக்கையோடு வந்த வார்த்தை அவனுடைய கையில் வைத்திருந்த வாளை நழுவச்சிறு கீழே விழ வைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகத்தந்திர போர் ஆயுதங்களால் அல்லது மிகப்பெரிய மல்யுத்த வித்தைகளால் அவனை வீழ்த்தி அழுத்தி எதுவும் செய்யவில்லை. அவன் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் என்று பதிலளித்தார்கள். அந்த வார்த்தையால் கை நடுங்கி வாள் கீழே விழுந்தது. இப்பொழுது உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை தன்னுடைய கையில் எடுத்து அவனை கீழே தள்ளி அவனுடைய கழுத்திலே வாளை வைத்துவிட்டு கேட்டார்கள், மையம் நாவுக்கும் இன்னி, இப்பொழுது உன்னை யார் பாதுகாக்க முடியும்? அருமைக்குரியவர்களே, வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட அற்புதமான ஹதீஸ், அற்புதமான சம்பவம். அவன் சொன்னான், அந்த எதிரி சொன்னான், முகமதே, லா ஒலா எம் நாவ் மின்னி ஒலா எம் நாவ் மின்க இல்லா ஐயாக், உன்னை தவிர யாரும் என்னை பாதுகாக்க முடியாது. உடனே பெருமானா சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவனை மன்னித்தார்கள். பெருமானாருடைய தக்வாவையும் பெருமானாருடைய நம்பிக்கையும் பார்த்து அந்த எதிரிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானை கொடுத்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். எதற்காக சொல்லு என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான சம்பவம். ஆக எவ்வளவு பெரிய அச்சமுறுத்தக்கூடிய சூழ்நிலையிலே, எவ்வளவு பெரிய மிரட்டலுக்குரிய சூழ்நிலையிலே, எவ்வளவு பெரிய அட்மாஸ்பியரிலே அல்லாஹ் என்று சொல்லும் எப்படிப்பட்ட அல்லாஹ், எப்படிப்பட்ட நம்பிக்கை, அவருடைய கையில் இருந்த வாள் கை நடுங்கி கீழே விழும் அளவுக்கு அந்த தவக்குள் உலக முஸ்லீம்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான படிப்பினை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான முன்னுதாரணம். அது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் அந்த அத்தகைய சூழ்நிலைகள், அத்தகைய குணாதிசயங்கள், அத்தகைய மனோநிலைகள் நமக்கும் ஏற்பட்டு விடும் என்றால் சகோதரர்களே, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அந்த தன்மைகளை, ஒரு சில தன்மைகளை உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். நமக்கு நாமே யோசித்து பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த தன்மைகள் நமக்குள் இருக்கின்றனவா? இந்த தன்மைகள் நமக்கு இருக்கின்றனவா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கஃப லில்லா கஃப லஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றானோ உலகத்தில் அத்தனையும் அவனுக்கு அஞ்சும், உலகத்தில் அத்தனையும் அவனுக்கு அஞ்சும். யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இல்லையோ, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையோ, அவன் ஈ எறும்பை பார்த்தாலும் அஞ்சுவான், குசுவை பார்த்தாலும் அஞ்சுவான், தான் பூ என்று ஊதினால் அழிந்து போகக்கூடிய சக்தியை பார்த்தாலும் அஞ்சுவான். ஏன்? அவளுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதனால். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமோ, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவாரோ, அவர் எதற்கும் அஞ்ச மாட்டார், எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, நமக்கு நாமே அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை முதலில் நமக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தவிர உலகத்திலே யாருக்கும் எந்த சக்திக்கும் எந்த ஆற்றலும் கிடையாது என்ற நம்பிக்கை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை கவனியுங்கள். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், மன் அஸ்லம வஜ்ஹுஹு லில்லாஹ், மன் அஸ்லம வஜ்ஹுஹு லில்லாஹ் வஹுவ முஹ்ஸின், யார் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய முகத்தை முழுமையாக அர்ப்பணித்து விடுகின்றானோ, அல்லாஹ்வுக்கு முன்னால் தாழ்ந்து விடுகின்றானோ, வஹுவ முஹ்ஸினன், அவன் நல்ல அமல்கள் செய்த நிலையிலே, யார் தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுகின்றானோ, ரப்பல் ஆலமீனே நான் உனக்காக இருக்கின்றேன், உனக்காகவே வாழ்கின்றேன் என்ற இந்த அடிப்படையிலே யார் ஒருவன் தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுகின்றானோ, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை இது. என்னுடைய உடல் ரீதியான வழிபாடு, என்னுடைய இபாதத்துகள் வகையாய நான் உயிரோடு வாழ்வது, மமாத்தி நான் மரணிப்பது, அனைத்துமே இல்லாஹி ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தை ஒரு மூமின் ஏற்படுத்திக் கொள்வாரேயானால், ஏற்படுத்தி ஒவன் அஸ்லம் வஜ்ஹுஹு லில்லாஹ், யார் ஒருவன் அல்லாஹ்விடத்தில் தன்னை அர்ப்பணித்து விடுவாரேயானால், ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவன் எதற்கும் கவலைப்பட மாட்டான், எதை பற்றி அஞ்சவும் மாட்டான். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஆக நாம் நம்மை நாமே முதலில் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ரப்பல் ஆலமீனே, நான் வாழ்வதாக இருந்தால் உனக்காகத்தான், நான் வீழ்வதாக இருந்தால் உனக்காகத்தான், நான் மரணிப்பதாக இருந்தால் உனக்காகத்தான், நான் சம்பாதிப்பது உனக்காகத்தான், நான் தூங்குவது உனக்காகத்தான், நான் தொழுவது உனக்காகத்தான், மனைவி மக்களோடு வாழ்வது உனக்காகத்தான், அனைத்துமே ரப்பல் ஆலமீனே உனக்காகத்தான் என்ற மனோநிலை ஏற்படுத்திக் கொள்ளும் என சகோதரர்களே, அந்த ரப்பல் ஆலமீன் நமக்காக ஆகிவிடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஹதீஸ் குதுசியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்கி வருவானேயானால், என்னை நினைவு கூறுவானேயானால், நான் அவனோடு எப்படி ஆகிவிடுவேன் என்றால், அவன் பிடிக்கும் கையாக நான் மாறிவிடுவேன். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், என்னோட ஒரு அடியான் நெருங்கிவிட்டால், என் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து விட்டால், என் மீது பரிபூர்ணமான தவக்குள் வைத்து விட்டால், அவன் என்னிடத்தில் தன்னை ஒப்படைத்து விட்டால், அவன் பிடிக்கும் கரங்களாக நான் மாறிவிடுகின்றேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மாறினார்கள். அல்லாஹ் அப்படி ஆக்கி காட்டினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்லே எதிரிகள் பெருங்கொண்ட கூட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு பிடி மண்ணை எடுத்தார்கள். ஷாஹத்தில் உஜூ, முகங்கள் நாசமாகட்டும் என்று சொல்லி ஒரு பிடி மண்ணை தூக்கி அடித்தார்கள். அந்த ஒரு கைப்பிடிக்குள் இருந்த மண் சகோதரர்களே அத்தனை எதிரிகளுடைய கண்களிலும் போய்பட்டது, அத்தனை எதிரிகளின் கண்களிலும் போய்பட்டது. பிறகு ரப்புல் ஆலமீன் அந்த உஹது போருடைய சம்பவங்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், உமார் அமைத்த இது அமைத்த, உமார் அமைத்த இது அமைத்த, நபியே நீங்கள் ஒரு பிடி மண்ணை எரிந்தீர்களே, நீங்கள் எரியவில்லை. ஒலா கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் எரிந்தான் அந்த மண்ணை, பிடிக்கும் கையாக மாறினான் ரப்புல் ஆலமீன். என்னுடைய அடியான் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டால், என்னுடைய அடியான் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விட்டால், அவன் பிடிக்கும் கையாக நான் மாறுவேன். ரப்புல் ஆலமீன் சொன்னான் அல்லவா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மாறி காட்டினான் அல்லாஹ். அவர்கள் அவர்கள் எரிந்த ஒரு பிடி மண்ணை ரப்புல் ஆலமீன் சொல்லி ஆடுகின்றான், உமா ரமைத்து இது ரமைத்த, நபியே நீங்கள் எரியவில்லை. ஒலா கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் எரிந்தான் அந்த மண்ணை. குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அவன் பிடிக்கும் கையாக நான் மாறிவிடுவேன், அவன் நடக்கும் காலாக நான் மாறிவிடுவேன், அவன் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் அவன் பக்கம் நான் ஒரு முடம் நெருங்குவேன், அவன் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருவேன். ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், எப்பொழுது நாம் நம்மை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கும் பொழுது, நம்மை அல்லாஹ் வாலாக்களாக, இவன் அல்லாஹ்காரன் என்ற அல்லாஹ் வாலாக்களாக நாம் மாறும் பொழுது, அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக மாறும் பொழுது, அருமைக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் நம்மை சார்ந்தவனாக மாறிவிடுகின்றான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஒமன் அஸ்லம் வஜ்ஹஹு லில்லாஹ், யார் ஒருவன் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுகின்றானோ, திருப்பி விடுகின்றானோ, அல்லாஹ்விடத்தில் பரிபூர்ணமான சரண்டர் அடைந்து விடுகின்றானோ, ஓஹோ முஹ்சின், அவன் நல்ல அமல்கள் செய்த நிலையிலே, ஃபலா ஹவுஃபன் அலைஹிம் வலாஹும் யஹசனூன், அவன் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை, எதை பற்றியும் கவலையும் பட மாட்டான். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன ஆமனு, மூமினாக இருந்தாலும், ஒல்லதீன ஹாது, யூதர்களாக இருந்தாலும், நீங்கள் நல்ல அமல்களும் செய்து வந்தால், அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொண்டு நல்ல அமல்களும் செய்து வந்தால், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹசனூன், நீங்கள் எவனுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாரானா இருந்திருப்போ, யூதனா இருந்தியா பரவாயில்லை, நஸ்ரானியா இருந்தா பரவாயில்லை, நெருப்பு வணங்கியா இருந்தியா பரவாயில்லை, நீ யாரானா இருந்திருப்போ, நீ தௌபா செய்து அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தால் உனக்கும் அந்த அந்தஸ்தை தருகிறேன். ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹசனூன், எந்த அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. உன்னுடைய மார்க்கத்திற்காக, உன்னுடைய நான் செலவு செய்கிறேன் யாழ்லா என்று கூறி, தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய செல்வங்களை யார் அல்லாவுக்காக தர்மம் செய்வானோ, சதக்கா செய்வானோ, அவர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அவர்களுக்கும் எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. அருமை சகோதரர், இன்னும் அல்லாஹ் விவரித்துக் கொண்டே செல்கின்றான். நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த தன்மைகள் நம்மிடத்தில் உருவாகி கொண்டனவா? ஈமான், அமலே சாலிஹ், அல்லாஹ்வை தவக்குல், தர்ம சிந்தனை, தொழுகை நிலைநாட்டுதல், ஜக்காத்தை சரியாக கொடுத்தல் போன்ற இந்த தன்மைகள் எல்லாம் நமக்குள் உருவாகி கொள்ளவில்லை என்றால், ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சு கொள்கிறார்களோ, அல்லாஹ்வை அஞ்சு கொள்கிறார்களோ, அவர்களுக்கும் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், எந்த அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. கடைசியா ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இந்த தன்மைகள் எல்லாம் உங்களிடத்தில் உருவாகிவிட்டால், ஈமான், தொழுகை, ஜக்காத், தக்வா, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய தன்மை, சதக்கா செய்யக்கூடிய தர்ம சிந்தனை, இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் எல்லாம், நல்ல சிந்தனைகள் எல்லாம், நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஏற்பட்டுவிட்டால், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய வலியாக, அல்லாஹ்வுடைய இறை நேசராக, அல்லாஹ்வுடைய அவுலியாக்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வலியாக அல்லாஹ்வுடைய அவுலியாவாக இருக்கின்றார்களோ, ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கும் எந்த கவலையும் கிடையாது, எந்த அச்சமும் கிடையாது. நாம் இது எல்லாத்தையும் விட்டுட்டோம், தக்வாவை ஏற்படுத்துறதில்லை, தவக்குலை ஏற்படுத்துறதில்லை, அல்லாவை முழுமையாக ஒப்படைக்கிறதில்லை, ஒழுங்காக தொழுவதில்லை, ஜக்காத்தை கொடுக்கறதில்லை, சதக்கா செய்யறதில்லை, தர்ம சிந்தனை இல்லை, அல்லாவுக்கு மட்டுமே அஞ்சக்கூடிய மனப்பான்மை இல்லை, இது எதுவுமே இல்லாமல் இந்த கடைசி வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம். என்ன வசனம்? அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லை. ஆகவே அந்த அவுலியாக்கள்கிட்ட போய் நிற்கலாம், அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்கலாம். ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கின்றான்? நான் ஒவ்வொருவரையும் அவுலியாவாக ஆவது எப்படி ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். ஒவ்வொரு மனிதனும் அவுலியாவாக ஆவது எப்படி, ஒவ்வொரு மனிதனும் இறைநேசனாக ஆவது எப்படி, அதற்குரிய வரியை ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். அப்படிப்பட்ட வழிமுறைகளை விட்டுவிட்டு சகோதரர்களே, நாம ஒரு குறுக்கு வழியை தேடி இந்த அவுலியாட்டை போய் அவுலாவே சொல்லிட்டான், அவுலியாக்களுக்கு கவலை இல்லை, அச்சம் இல்லை. ஆகவே நாம் அவுலியாக்களுடைய தர்கா கிளம்பி ஒழிஞ்சுக்கிட்டா நரேந்திர மோடி நம்மளை கொல்ல மாட்டான் என்று நினைப்போமேனால், இது சைத்தான் நரேந்திர மோடி சூழ்ச்சியை விட பெரிய சைத்தானுடைய சூழ்ச்சி இல்லையா இது? ஆகவே அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் இறைநேசர்களாக அவுலியாக்களாக ஆக்குவதற்கான வழியை சொல்லித் தருகின்றான். ஈமான், நல்ல அமல்கள், தக்வா, இறை அச்சம், அல்லாஹ்விடத்தில் முழுமையாக ஒப்படைப்பது, அல்லாஹ்வை தவிர யாரையும் எதற்கும் பயப்படாமல் இருப்பது, சதக்காக செய்வது, தர்ம சிந்தனை ஏற்படுத்துவது, அல்லாஹ்வுடைய அடியார்களை மதிப்பது, அல்லாஹ்வுடைய அடிமைகளுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வது, இது போன்ற தர்ம சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் ஏற்படுத்திக் கொள்வோமேனால், எந்த நரேந்திர மோடி அல்லங்க, அவனை விட கொம்பனே வந்தாலும் சரி, நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமோ கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் நம்மை ஒப்படைப்போம், அல்லாஹ்விடத்தில் நம்மை சரண்டர் ஆகுவோம், ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை நூற்றுக்குள் பின்பற்றுவோம், அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் என்பதை புரிந்து அந்த மார்க்கத்தின் வழி நடப்போம். நம்முடைய மனபோன போக்கிலோ, நம்முடைய மனோ இச்சைகளிலோ, நமக்குள்ள உள்ள ஷைத்தான்களோ இதுதான் மார்க்கம் என்று எதையாவது சொல்லித்தந்து அதை மார்க்கம் என்று நம்பி ஏமாந்து விடாமல், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ஹபீபும் எத்தகைய ஒழுக்கங்களை வாழ்க்கை நெறிகளை கற்றுக் கொடுத்தார்களோ அத்தகைய ஒழுக்கங்களோடு வாழ்க்கை நெறிகளோடு கட்டுப்பட்டு வாழ்வோம். ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பான், நம்முடைய தீனல் இஸ்லாத்தையும் பாதுகாப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே எதிரிகளை மிகைக்க செய்து, எதிரிகளை ஆட்சியை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, அப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனல் இஸ்லாத்தை அழிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிப்பதற்கு, முஸ்லிம்களை ஒழிப்பதற்கு, பள்ளி வாசல்களை இடிப்பதற்கு, முஸ்லிம் பெண்களை கற்பழிப்பதற்கு, பச்சிளம் குழந்தைகளை கொள்வதற்கு அவர்கள் எத்தனைப்பார்கள் என்றால், அந்த நேரத்திலே ரப்புல் ஆலமீனே எங்களுடைய உயிரையும் உன்னுடைய தீனுக்காக கபூல் செய்து கொள்ள அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.